பூவே குட்டி தீவே விரலிடை தொட வரம் கொடமா ஹைர ஹைர ஹைரப்பா ஹைர ஹைர ஹைரப்பா வெஷ்டி கேஜி தாஜ்மஹல் எனக்கே எனக்கா வயிற்றில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்கா வளம் வருவோம் கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடிபுகுவோம் நம் காதலை கவி பாடவே செல்லியின் வைரனின் கல்லறை தோக்கத்தை கலைத்திடுவோம் வயசாச்சு வாழும் பூமிக்கு வயசாச்சு கொடி யுகம் போனால் என்ன காதலுக்கு எப்போதும் வயசாகாது நின்றாடத்தூமாலையே பூச்சி உடவா சிந்தும் மழை துளி மண்ணில் வீழ்வது உன் கண்ணத்தில் முத்தாடத்த நானும் உன்னை முத்தாட இதயம் துடிப்பது மஹால் எனக்கே எனக்காய்ச்சில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்காய் உன்னை எடுத்து உடுத்திக்கலாமா உதட்டின் மேலே படுத்துக்கலாமா முத்த மழையில் நினைஞ்சிக்கலாமா கூந்தல் கொண்டே துவட்டிக்கலாமா பட்டு பூவே குட்டி தீவே விரலிடை தொட வரம் கொடமா